లక్ష్మీనాథ సమారంభాం నాథ జామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శరేక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూతాం సంజీవయత్తి కిల శక్తిధరస్వదాన్నా అన్యా సహస్తచరణ శ్రవణత్వకారీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 37வது சூர்ணிக்கையை பார்க்கலாம். மகித மகாமிருத தரிசன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரணா. ரொம்ப ஆச்சரியமான சூர்ணிக்கை சுவாமி தேசிகன் நமக்காக அனுகிரகித்த ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு சூர்ணிக்கை. எங்கெல்லாம் ஸ்ருங்கார ரசத்தை சுவாமி தேசிகன் நமக்காக காண்பிச்சு கொடுத்திருக்காரோ பெருமாள் பிராட்டி விஷயத்துல அந்தெல்லாம் அற்புதமான ஒரு தத்துவமானது போதிக்கப்படுறது. ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன்னு ஆழ்வார் சாதித்தா போல அடியன் இந்த வார்த்தையை இந்த பாசுரத்தை அடியன் ஏற்கனவே உபயோகப்படுத்தினேன் முன்னாடியே. எங்கெல்லாம் நமக்கு ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவம் போதகமா இருக்கோ அங்கெல்லாம் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிறது. இப்பேற்பட்ட ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களையும் நிகிரகம் பண்ணத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசை கொடுக்க முடியும், வேற எதுவுமே நம்மளால பரிசு தர முடியாது அப்படின்னு பிராட்டி யோசிச்சு பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு சொன்னான். பர்த்தாவை ஆலிங்கனம் பண்ணிட்டாலும் இத்தனை ரிஷிகள் முன்னாடியும் லக்ஷ்மணன் முன்னாடியும் எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரியான ஒரு காரியம் பண்ணத்துக்காக அந்த சக்கரவர்த்தி திருமகனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படின்னு சொல்லி வால்மீகி பகவான் சாதிக்கிறார். இங்க சொல்றார் திருடதர பரிரம்பண விபவன் சாதித்தார் சுவாமி தேசிகன். நேத்து பார்த்தம் இரண்டு சூர்ணிக்கைகள்ல 6 சூர்ணிக்கைகள் நேத்து பார்த்தம் தொடர்ச்சியாக கரதூஷணாதி வதங்களை பண்ண எம்பெருமான் விஷயத்துல அதுல கடைசியில அனபாய சாகசா அப்படின்னு அகடுதகடனா சாமர்த்தியத்தை சர்வசாதாரணமாக பண்ணக்கூடியவன் அப்படின்னு யாராலையும் அழிக்கவே முடியாத, அதாவது அழிக்கவே முடியாதுன்னா ஒரு நாழிகைக்குள்ள 14,000 ராட்சசர்களை அழிக்கிறதுக்கான ஒரு சக்தி படைத்தவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றத முதல் முதல் பிராட்டி நேர்ல பார்க்கிறா ராமனுடைய வீரத்தை. அவன் நினைக்கிறாளாம் பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்ற இடத்துல அவள் நினைக்கிறதாக பெரியவாள் வியாக்கியானத்தை சொல்றா, ஒரு சிவதனுச வளர்ச்சத்துக்கே எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னால் இந்த 14,000 ராட்சசர்களே ராமன் ஒரு நாழிகைக்குள்ள அழிச்சிருக்கார் அப்படின்றத ஜனகன் மாத்திரம் பார்த்திருந்தார்னா மிதிலால இருக்கக்கூடிய எல்லா கல்யாண பொண்ணு மொத்த பேரையும் கன்னிகா பொண்ணு கன்னிகைகள் எல்லாரையுமே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தயாரா இருந்திருப்பானே அப்படின்னு நினைச்சாலாம் பிராட்டி. எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். ராமனிடத்திலே முதல்லேருந்தே சுவாமி தேசிகன் காண்பிச்சுட்டு வர்றார். மகாவீரன் ஒரு குணத்தை காண்பிச்சார், மகாதீர தௌரேயன் தீரத்தை காண்பிச்சார். இப்போ இதெல்லாம் காண்பிச்சது எதற்காக அப்படின்னால், முதல்லயே காண்பிச்சது எதற்காக அப்படின்னால், பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை ஒன்னு ஒன்னும் அதோட சேர்த்து நாம பார்க்கறதுக்காக. வீரன் தோளாத தனி வீரன் அப்படின்னு சொன்னது எதனால நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரியான ஒரு சக்தி ஒரு வீரம் யாரிடத்திலும் நான் பார்க்கல, சக்கரவர்த்தி திருமகன் இடத்துலதான் பார்த்தேன்றத பிராட்டி நினைச்சு பார்க்கிறா. இது அப்போ பிரவிவேச ஆசிரமம் சூரா லக்ஷ்மணோபி பூஜிதாம். பான சப்தம் எல்லாம் ஓஞ்சி போச்சு. பெருமாள் வரார், ரிஷிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு வராராம். 10-15 ரிஷிகளை கூட அழைச்சிட்டு வரார். வாங்கோ அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டாலாம், சீத்தையை பார்க்க போகணும் கூட வாங்குவோன்னாரா ராமன். அப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு சீத்தையை பார்க்கறதுக்காக சக்கரவர்த்தி திருமகன் போயிட்டு இருக்கார். சில பேருக்குள்ள நம்ம லோகத்திலே பார்க்கலாம், நாம ஏதாவது தப்பு காரியம் பண்ணிட்டோம்னா ஒண்டிய ஆத்து உள்ள போக மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம், கூட துணைக்கு அழைச்சிட்டு போவோம். அவால் பேர்ல வைத்திருக்கக்கூடிய மரியாதையினால நம்மளை கொஞ்சம் திட்டாமல் வரவேற்பா. இது நம்ம நடக்கும், நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம். ஏற்கனவே கேட்டாவோ ஒண்ணுமே தொந்தரவு பண்ணாத, நமக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்காத அந்த ராட்சசர்களை எதனால கொலை பண்ண வதம் பண்ணணும் நீர் ஆசைப்படுறீர் அப்படின்னு கேட்டாவோ. அங்கே அதுக்கு சொன்னா, உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், கொடுத்த வாக்கு காப்பாத்துவேன் சொன்னான். அதை அவ ஏத்துண்டாளான்னு தெரியல. திடீர்னு இப்படி 14,000 ராட்சசர்கள், சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஹதான்யேகேன ராமேணாம் அப்படின்னு சொன்னா போல, 14,000 ராட்சசர்கள் ஒரு ராமராலே துவம்சம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னால், அப்போ ஒருவேளை சீதை கோபம் வந்ததுன்னா, நான் அவ்வளவு சொன்ன நீங்க கேட்கவே இல்லையா, அவ எதிர்க்க போகும்போது ராமனை பார்க்கிறாள் பிராட்டி. பார்த்த அடுத்த கணத்துல தம் திருஷ்டுவா சத்ருகன் தாரம் மகரிஷி நாம் சுகாவகம் பபுவ ஹிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே. தம் திருஷ்டுவா, தம் அந்த ராமனை பார்த்தாலாம் பிராட்டி, பிராட்டியான சீதை. எந்த ராமன? ஏற்கனவே அரிய விஜாபிச்சேன் இல்லையா, முன்னாடி சொன்னால கிந்த்வாமன்யதவை தேகா பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு முன்னாடியே சொன்னாலே, அயோத்தியிலேருந்து காட்டுக்கு வர புறப்படுற சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை வால்மீகி பகவான் எடுத்திருக்கார். ஒரு பெண்ணானவள் ஆண் உடை அணிந்து என் பெண்ணை மணந்து கொண்டு போனாள் அப்படின்னு என் பிதா ஜனகர் நினைப்பார் அப்படின்னு அன்னைக்கு சொன்னான். அந்த வார்த்தையை திருப்பி வாங்கிக்கிறார் இப்ப பிராட்டி. யார பார்த்து நான் எந்த வார்த்தைய சொல்லிட்டேன், ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்ன்றனே, என்ன காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு பயந்தும் மற்ற ராத்திரிஞ்சனாலான ராட்சசாலுக்கு பயந்தும் என்னை விட்டுட்டு போறேளே, நீர் ஒரு பொம்முனாட்டிய போல இருக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னமே, அதை நினைச்சு பார்க்கலாம் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் தம் திருஷ்டுவா அவனை பார்த்து. எப்பேற்பட்ட வீரன், சாதாரணமான வீரனா, 14,000 ராட்சசால ஒருத்தனாகவே ரத்தம் இல்லாமல் சாரதி இல்லாமல் குதிரை இல்லாமல் சைன்யம் இல்லாமல் தான் ஒருத்தனாகவே சம்ஹாரம் பண்ணியிருக்கான்னா, அந்த ராமனை எப்பேற்பட்ட ராமன், இப்பேற்பட்ட விசேஷணங்கள் உடைத்தாயின ராமனை அர்த்தம். தம் திருட்டுவா அந்த ராமனை பார்த்தார். யாரு? பிராட்டி. சத்ருஹந்தாரம் 14,000 ராட்சசங்களை ஒரு முகூர்த்த காலத்திலே சம்ஹாரம் பண்ணினவன். அதாவது சத்ருகளை சம்ஹாரம் பண்றதுன்னா 14,000 பேரையும், சில பேருக்கு அரைமூச்சு கால் மூச்சு அப்படின்லாம், அதாவது குத்துயிரும் குறை உயிருமாலாம் ஓடி போகல யாருமே, அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணிருக்கான் சத்ரு ஹந்தாரம். யாரையும் உசுர் மாத்திரம் விட்டுட்டு உடம்புல மத்த எல்லாத்தையும் எடுக்கல, சம்ஹாரமே பண்ணிட்டான். அதுவும் எப்பேற்பட்ட ஒரு பானம் அவன் வில்லிலிருந்து கிளம்பி போயிருக்கு. நான் பழைச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தரும் நிச்சயமா சொல்லல, நான் பிழைப்பனா அப்படின்னு யாரும் சந்தேகமாகவும் கேட்கல, எல்லாம் போயிட்டான், முடிஞ்சு போச்சு எல்லாரு கதையும். அந்த அளவுக்கு தந்திருட்வா சத்ருஹந்தாரம். மகர்ஷினாம் சுகாவகம், மகர்ஷிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த ராமனை முதல்லயே சொன்ன பிராட்டி. இந்த ரிஷிகள்லாம் நம்ம குழந்தைகள் அப்படி நாம காப்பாற்றணும்னு சொல்றாரு. ரிஷிகளை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. சரணாகத வத்சலன், நீ அவனுடைய மனைவி, அதனால அவன் ஈஸ்வரன் தான், நீ ஈஸ்வரி. அதனால ரிஷிகளா இந்த லோகத்துல பரிதிருஷ்யமான சேத்தனா சேத்தனாத்மகமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து எல்லாமே பெருமாளுக்கு சரீரம், இந்த சரீரத்துக்கு அவன் ஆத்மா அப்படின்லாம் உபனிஷத்துல சொல்றே, ஐததாத்மியம் இதம் சர்வம் அப்படின்லாம் சொல்றாளே. அப்படி பார்த்தால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களும் நமக்கு குழந்தைகள் தானே. எப்படி ரிஷிகள் குழந்தைகளோ அது மாதிரி ராட்சசாலும் நம்ம குழந்தைகள் தானே. எதுக்காக அவளை துவம்சம் பண்ணணும்னு ஆசைப்படுறேர் அப்படின்னு சில பேர், ஆத்துல 4 குழந்தைகள் இருக்கான்னா அதுல 2 பேர் அப்பா சொல்றத கேட்பா, 2 பேர் அப்பா சொல்ற பேச்ச கேட்க மாட்டா. அந்த 2 பேரை மாத்திரம் வச்சுட்டு மிச்சம் 2 பேரை சம்ஹாரம் பண்ணிடுறாரா அப்பா? இல்லையே, 4 பேரையும் தானே போஷிக்க ஆசைப்படுறார். அது மாதிரி தானே நீங்களும் இருக்கணும்னு ரிஷிகள் சரணாகதி பண்ணிக்கும் பொழுது ராட்சசால கொள்றேன்னு சொல்றாரு, என்ன நியாயம்னு கேட்டா அன்னைக்கு பிராட்டி அன்னைக்கு அப்படி கேட்டா. அவா நமக்கு நேர் சத்ரு இல்லையே, நேர் சத்ருவா இல்லாதவாள என்னத்துக்கு அடிக்கணும்? குழந்தைகளை யாரா அடிப்பாளா? அப்படி திருக்குடந்தாண்டவன் ரொம்ப அழகா திருஷ்டாந்தத்தோட காட்டுறேன். அதனால இந்த ராட்சசால அழிச்சிட்டு வந்தால் சீதை கோவித்துக் கொள்வாள் அப்படின்னு பெருமாள் நினைத்து கொண்டு மகரிஷிகள் எல்லாம் கூட ஐஸ்வன் போனானான். ஒருவேளை மகரிஷிகள் கூட இருந்தான்னா சீதை கோச்சிக்க மாட்டா அப்படின்னு. பெருமாள் எப்பேற்பட்ட கெட்டிக்காரர் பாருங்க. அவ என்ன பண்ணலாம், இத்தனை பேர் போறதுனால இவ்வளவு குழந்தைகள் சந்தோஷமாக தன் பர்த்தாவை அழிச்சிட்டு வரத பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டாளா? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ராட்சச சம்ஹாரம் பண்ணி பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம், விநாசர்கள் எல்லாரையும் அதாவது துஷ்கிருத்தர்கள் எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு சாது பரித்ராணத்தை பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த பெருமாளை பார்த்த உடனே என்ன ஆச்சாம் அவளுக்கு? எப்பேற்பட்ட பெருமாளை பார்த்துட்டேன்னு ஒரு பக்கம் சந்தோஷம், லக்ஷ்மணனை பார்த்தது ஒரு பக்கம் சந்தோஷம், ரிஷிகள் எல்லாரையும் இப்பேற்பட்ட சந்தோஷம் முகத்தோட பார்த்தது அவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பூரிப்பு வந்தது. இதெல்லாம் பார்த்தபுடனே அவ பெருமாளை பார்த்தாளாம். அதுவும் பர்த்தாவுடைய விஜயத்துல எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். உண்மையான மனைவியா இருந்தாள்னா கணவனுடைய ஒரு விஜயத்துல, அதாவது கணவன் ஜெயித்து வந்தான்னா முதல் சந்தோஷம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் மனைவிக்கு தான் இருக்குமே தவிர மனைவிக்கு அப்புறம்தான் மற்றவாள்லாம். நாம வெறும சொல்லிக்கலாம், ஈன்ற பெரிதினும் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்க தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் சொல்லலாம். ஆனால் இந்த சந்தோஷத்தை காட்டிலும் அந்த சந்தோஷம் ஒருபடி கம்மி தான் இருக்கும். இதுதான் சந்தோஷம், மனைவிக்கு இருக்கிறது தான் முதல்ல சந்தோஷம் அதிகமா இருக்கும். ஊரெல்லாம் கோசலை அன்னைக்கு தண்டோரா போட்டு தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லி தானத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கலாம். ஆனால் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் விஜயஸ்ரீயை, அவள் விஜயஸ்ரீயை தான் பார்த்தாள் கோசலை, ஆனால் இவள் வீரஸ்ரீயை பார்த்துட்டாள் இந்த மகாலட்சுமி. அவள் வீரஸ்ரீயை கோசலை பார்க்க முடியல, வீரஸ்ரீயை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவள் பிராட்டியான சீதை. ஆகையினால அவ திருப்பி பர்த்தாவுக்கு என்ன பரிசு கொடுத்தா அப்படின்னா, பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு. பபூவ ஹிருஷ்டா வை தேகி, ஹிருஷ்டா அப்படின்னா சந்தோஷப்பட்டாள் அப்படின்னு. இதைத்தான் சுவாமி தேசிகனும் அங்க சொன்னார், பரிரம்பண திருடதர பரிரம்பண விபவ விரோபித்தனர். வைதேகின்னு அர்த்தம் எப்படின்னு நம்ம பார்க்கணும். சீதை அப்பாவை நினைச்சுட்டாளாம், ஏற்கனவே சொன்னேன், என்னத்துக்காக நினைச்சுட்டா, இந்த காரியத்தை மட்டும் எங்க அப்பா பார்த்திருந்தாருனா, ஒரே ஒரு சிவதனுசு தானே அன்னைக்கு உடச்சதை பார்த்து என்னையே கொடுத்துட்டார், இன்னைக்கு 14,000 ராட்சசர்களை உடைச்சிருக்காரு, அவர் ஒழிச்சிருக்காரு நம்ம ஆத்துக்கார் அப்படின்னா என்ன பண்ணிருப்பார், கண்டிப்பா அந்த விதேக நாட்டுடைய ராஜாவான ஜனகன் எங்க அவ ஊர்ல இருந்த எல்லா கன்னி பொண்களையும் கொண்டு வந்து இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பான். அந்த அளவுக்கு ஒரு வீரன், இவனை காட்டிலும் ஒரு வீரன் லோகத்தில் யாருமே கிடையாது. இந்த வைதேகி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஒரு நமக்கு ஒரு சில சமிருத்திகள் செல்வங்கள் கிடைக்கிறது அப்படின்னா நாம பொதுவா அதாவது ஜோசியக்காரன் நினைப்போம், அவர் சொன்னதெல்லாம் நடந்தது அப்படின்னு, கிடைக்கலன்னு வச்சுக்கேன், அவர் சொன்னதெல்லாம் நடக்கலன்னு வைவோம். இந்த ஸ்திரீகள் என்ன பண்ணுவாளாம், ஐஸ்வர்யங்கள்லாம் நிறைய கிடைச்சதுன்னா அவ தோப்பனார நினைக்கிறது வழக்கமா, அவ ஆத்துக்காரர் திருக்குறந்தாண்டவன் சொல்றார், அவ ஆத்துக்காரர் நன்னா சம்பாதிச்சு இவள் கார் வாங்கி கார்ல போச்சே, அவளுக்கு ஒரே ஞாபகம் தான் இருக்குமா, முதல்ல தங்க தன்னுடைய அப்பாவை இந்த கார்ல நாம கூட்டின்னு போலையே அப்படின்னு முதல்ல தோணும். அப்படி பையன் நினைக்க மாட்டான் கண்டிப்பா, தான் அப்பா இருக்கணும் அப்படின்னு பையன் நினைக்கவே போறதில்லை, மாமனார் இருந்தா தேவலன்னு கூட பையன் நினைக்க போறதில்லை. ஆனால் ஸ்திரீகளுக்கே உரித்தான சுபாவம் எது அப்படின்னா, தன் அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காளார் நன்னா பார்க்கலாம், லோகத்தில் பார்த்தால் பெத்தவாளுக்காக கஷ்டப்படுற பிள்ளைகள் கம்மிதான். பெத்தவாள் கஷ்டப்படுறான்னா எங்கேயோ எந்த லோகத்திலேயோ ஏதோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில இருந்தால் கூட ஸ்திரீகளுக்கு பெத்தவாள் கஷ்டப்படுறா அப்படின்னு தோணித்தனா உடனே கண்ணிலேருந்து தண்ணி ஓடி வந்துடும். ஒரு லௌகீகத்தில் ஒரு கதை கூட சொல்லுவா, ரெண்டு பேரும் போய் கடவுள் சாத்திண்டாளாம், கல்யாணம் ஆன உடனே புருஷனும் மனைவியுமா கதவை சாத்திண்டாளாம், யாரு வந்தாலும் கதவை தரக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டாளாம், பையன் ஆத்துக்கார வந்து கதவை தட்டி தட்டி பார்த்தாளாம், பையன் அப்பா வந்து தட்டுறாரு அம்மா வந்து தட்டுறாரு தர தரன்னு சொல்லிட்டு, இவ பையனை ஒரு முறை முறைச்சாலாம், பையன் அமைதியா உட்கார்ந்துட்டான். பெண்ணாத்துல வந்து முதல்ல அப்பா ஒரு ரெண்டு தட்டு தட்டினாராம், எங்க அப்பா எப்பேற்பட்டவர் வாசல்ல வந்து நின்று கஷ்டப்படுறாரு, இது நியாயமா அப்படின்னா, பையன் சரி திறந்துடும், உடனே திறந்துட்டாலாம். அவனுக்கு ஒரு பையன் பிறந்தானா ஒரு பொண்ணு பிறந்தாலும் பையனுக்கு ஆயுஷோமம் வந்தது, அதாவது விமரிசையா கொண்டாடவே இல்லை, பொண்ணுக்கு ஆயுஷோமம் வந்தது வெகு விமரிசையா கொண்டாடினான். உடனே அவ கேட்டாலாம், பையனுடைய ஆயுஷோமத்தை ஒண்ணுமே கொண்டாடல, பெண்ணுடைய ஆயுஷோமத்தை மட்டும் இவ்வளவு விமரிசையா கொண்டாடுறியேன்னு கேட்டாலாம். உடனே சொன்னானாவோ என்ன, அவன் சொன்னானா, என்ன இருந்தாலும் நமக்காக கதவு திறக்க போறவோ இவ ஒருத்தி தானே, அவன் எப்படியும் கதவு திறக்க மாட்டானே, நான் தான் உன் விஷயத்திலேயே பார்த்துட்டேன். திருக்குடந்தாண்டவன் வைதேகின்ற இந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அழகா சாதிக்கிறார் இந்த கதையை. தந்திருட்வா வைதேகி, சரி என்னத்துக்கா அப்பாவை நினைச்சா அப்படின்னா, ஜனகராஜனுடைய இந்த தோளாது தனி வீரனாக இருக்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய வீரஸ்ரீய பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமானது என கிடைச்சிருக்கு அப்படின்னால், அந்த வைதேகி அந்த விதேக நாட்டு ராஜாவான ஜனகனுடைய மகளா பிறந்ததுனால தானே எனக்கு இது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது, ஒருவேளை கணக்கு நான் ஜனகனுடைய மகனா பிறக்காம போயிருந்தேன்னா எனக்கு ராமன கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குமா. அப்ப பர்த்தாவை 4 பக்கத்திலிருந்தும் ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமா, இந்த அதிருஷ்டம் எப்படி வந்தது? ஜனகனால வந்தது. அவனுக்கு பொண்ணா பிறந்ததுனால தானே இப்பேற்பட்ட ஒரு வீர புருஷனை பர்த்தாவாக அடைய முடிஞ்சது, இல்லைன்னா அடைய முடியாது. குலசேகர ஆழ்வார் சொல்றார், நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனேன்றார். எல்லாத்தையும் நந்தகோபாலன் அடையறான், வசுதேவனுக்கு ஒண்ணுமே இல்லையன்னார் தேவகி. என்ன கல்யாணம் பண்ணின்றதுனால பாலகிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவிக்க முடியாத ஒரு பாக்கியத்துக்கு, அதை அனுபவிக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு, ஒரு கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டான் வசுதேவன் அப்படின்னு அவ கஷ்டப்பட்டுக்கிறார் தேவகி. தேவகியினுடைய புலம்பல்ல ஆழ்வார் சாதிக்கிறார். நாம் பாக்கியவதி இல்லை, அவளும் பாக்கியவதி, அவனும் பாக்கியவதி, பாக்கியவான் இல்லை. யசோத பாக்கியவதி, நந்தகோபனும் பாக்கியவான். அதை இங்க காண்பிக்கிறா பெரியவா. பபுவ ஹிருஷ்டா வைதேகின்ற இடத்துல ஜனகனுக்கு மகளாக பிறந்ததுனால தானே என்னால் அடைய முடிஞ்சது, இல்லைன்னா அடையவே முடியாது. அப்படியே பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு நான்கு பக்கங்கள்ல இருந்தும் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டாலாம். ரிஷிகள் இருக்கிறத பார்க்கல, லக்ஷ்மணன் இருக்கிறத பார்க்கல, யார் இருக்கிறதையும் பார்க்காமல் இப்படி. இதெல்லாம் ஒரு நமக்குதான் தோணும், ஒரு மனைவி ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா? இதை வேற ராமாயணத்துல சொல்லியிருக்கா சுவாமி தேசிகன், இத காட்ட ஆலிங்கனம் பண்ணிட்டாரெல்லாம் வியாக்கியானத்துல எடுக்கிறா. திருடத்தர பரிரம்பன விபோ விரோபித விகட வீரம்பிரனானு இப்படி எல்லாம் இந்த வீரத்தை பத்தி போற்றணுமா பிராட்டி அப்படின்னு கேட்டால், இதுவே கிருஷ்ணாவதாரமா இருந்தா போற்று வந்து பெருசா சொல்ல மாட்டான், ஏன்னா அங்க எப்பதால் நடக்கும். இது பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுன்றது மணிக்கு ஒரு முறை நடக்குமா இருக்கும், இங்க அப்படி இல்லையே. இதுக்கப்புறம் எங்க வந்ததுன்னா இல்லையா, பரிசிக்ஷேப ராகவம்னு ஒரு இடத்துல வருது. அப்போ எப்பயோ ஒரு சமயம் 24,000 ஸ்லோகங்கள்ல ஏதோ ரெண்டு ஸ்லோகம் இது மாதிரி இருந்தால் நமக்கெல்லாம் கண்டிப்பா இத பெருசா பேசணும் தான் தோணும். ஆனால் தான் ஆஞ்சநேயர ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது நம்ம இதே விஷயத்தையே சொன்னோம். எப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டான் பெருமாள், நகுருமி சதிசம் பிரியம்னா, உனக்கு நான் வேற என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலே, சர்வஸ்ய தானா என்னையே தரன் எழுந்து கட்டின்ட்டான் ஆஞ்சநேயர் பார்த்து. இதம் தும் அமதீனஸ்ய மனோபூய பிரகரிசதி, இதை காட்டும் என் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தியை இனி உலகத்தில் எவனுமே சொல்ல முடியாது, அதனால நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு காரியத்தை பிராட்டி பெருமாளிடத்திலே செய்திருக்கிறாள் அப்படின்னால், பெருமாளுடைய வீரமானது முதல் முதல் அந்த வீரத்தை அவள் கண்டதினாலே இப்படிப்பட்ட ஒரு பரிசை தன் பர்த்தாவான சக்கரவர்த்தி திருமகனுக்கு கொடுத்தாள் அப்படின்ற. இங்க ஒரு சுவாமி தேசிகன் போன பிரகாரத்தை இங்க நம்ம பார்க்கலாம். சுவாமி தேசிகன் கரதூஷணாதி வதங்கள், திருசரசனுடைய வதம் இதெல்லாம் தனியா சொல்லிட்டார். நாளைக்கு மாரீச்சன் மாய மானாக வரத சொல்ல போறேன். இதுக்கு நடுவுல சூர்பனகையினுடைய விஷயத்த சுவாமி தேசிகன் எடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த மாரீச்ச மாயா மிருகமா வரும்போது அந்த சமயத்திலேயே நாம சூர்பனகையினுடைய சரித்திரத்தையும் பார்த்து, ஏன்னா அடியன் ராமாயணத்தோட ரகுவீர கத்தியத்தை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னால, நாம ராமாயணத்துல கரதூஷணாதிகள் வதத்தப்பவே சூர்பனகையுடைய என்ட்ரிய சொல்லியிருக்கணும். சொல்லாததுக்கான காரணம், சுவாமி தேசிகன் போன வழியிலேயே நாம போகலாம் அப்படின்றதுக்காகத்தான் சொல்லல. அதனால் நாளைக்கு சூர்பனகையினுடைய ஒரு சரித்திரம், ராவணனுடைய மனசு மாறுறது, மாரீச்சனுடைய உபதேசம், சீதா அபகரணம், இது பர்யந்தம் நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.